ஸ்ரீநிவாசம் பரம் பிரம்ம தன்னாம்னஸ்ச குருத்தமான் நாராயணம் ரங்கநாதோ பிரணமாமி புனப்புனஹ. ஸ்ரீநாராயண யோகீந்திர வரதாரிய கிருபாஸ்ரயம் வெங்கேசபாதவினதம் ஸ்ரீநிவாசமுனிம்பஜே. அஸ்மத்தேசிகமஸ்மதீய பரமாச்சாரியான் அசேஷான் குருன் ஸ்ரீமல்லட்சுமணயோகி புங்கோ மகாபூர்ணவுனிம்யாமுனம் ராமம் பத்மவிலோச்சனம் முனிவரம் நாசம் ஷடத்வேஷிணம் சேனேசம் ஸ்ரீயம் இந்திராசகஜரம் நாராயணம் சம்சயே. நமப்பதமிதம் பூயாத் தஸ்மை வேங்கடசூரயே யத்வாகமிருதசேகே சஞ்சீவிதமிதஞ்சகத் பாது பிரணதரக்ஷாயாம் விளம்பமசஹன்னிவ சதா பஞ்சாயுதீம் பிப்ரத் சனஸ்ரீரங்கநாயகா. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மஹே. பிரதிவாதி பயங்கரம் அன்னம் சுவாமியை பற்றி சாதிக்கின்ற காலத்தில் ஆச்சாரியத்தோபயுக்தாக முனிகணகசிதாக தேசிகை ஸ்வேனஜோக்தாக சர்வே பத்ராஹ குணாஸ்யுஹு என்று உலகம் போற்றும் சதாச்சாரியனாக சுவாமி தேசியன் திகழ்ந்தான். அதாவது ஆச்சாரியனுக்கு சொல்லப்பட்ட லட்சணங்கள் என்ன உண்டோ அவைகளெல்லாம் நிரம்பப்பட்டவர். சுவாமியை நாம் தேசியன் தேசியன் என்று அழைக்கிறோம். தே என்றால் தேவதா அனுகிரக காரியத்துவாது, தேவனுடைய அனுகிரகத்தை பெற்றவன், பிறருக்கும் தேவானுகிரகம் கிடைக்கும்படியாக செய்யக்கூடியவன். தேசி என்றால் சிஷ்யரட்சண தீட்சிதான், சிஷ்யர்களை நன்கு பயில்வித்து அவர்களுக்கு சொரூப ஞானம் ஏற்படும்படியாக செய்து காப்பாற்றக்கொள்ளுதலே வல்லவன். க என்றால் கருணாமயமூர்த்தித்வா, கருணையே வடிவமாக கொண்டவர். ஆகவே சுவாமியே தேசிகன் என்று குறிப்பிடுகிறோம். அதே மாதிரி குரு என்கிறோம். குஷப்தந்தகாரஸ்யாக குஷப்தன்னிரோதக சந்தகார விரோதித்வாது குருரித்தவிதீயதே. நம்முடைய அறியாமையாகிற இருளையெல்லாம் அகற்றியவர் சுவாமி தேசிகன். அதே மாதிரி ஆசினோதி சாஸ்திரார்த்தம் ஆச்சாரே ஸ்தாபயித்துவி ஸ்வயம் ஆச்சரதே எஸ்மாது தஸ்மாத் ஆச்சாரிய உச்சரே என்கிறபடி சாஸ்திரார்த்தங்களையெல்லாம் தானும் அனுஷ்டித்து சாஸ்திரார்த்தங்களை எல்லாவற்றையும் தானும் கற்று பிறருக்கும் உபதேசித்து தானும் அனுஷ்டித்தவர். ஆக இப்படியாக ஆச்சாரிய லட்சணம் புரிந்தவர் சுவாமி தேசியன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.